ஃப்ரீயாவோடு மாமே வாழ்க்கைக்கு இல்லை கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே உன் கனவுக்கு இல்லை வாரண்டி. ஒன்று ரெண்டு மூணு என்ன இருக்குள்ள ஓனத்தியில ஒத்த ரூபா ஒட்டிடுவாம ஃப்ரீயா ஓடு மாமே உன் கனவுக்கு இல்லை வரண்டி.